एक गांव में एक किसान रहता था। एक गांव में एक किसान रहता था। கத்துக்கிட்டா முட்டா வித்தையும் இறக்கிட்டா. ஏக் கோமே ஏக் கிசான் ரவுத்தாத்தா. கத்துக்கிட்டா முட்டா வித்தையும் இறக்கிட்டா. டச்சு போட்டா ஸ்கெட்சு போட்டா மெய்ச்சிடுவீங்க. நச்சு நொறு இச்சு கேட்டா பிச்சுடுவீங்க. ஏ பிலா குட்டி சோலாக்கி ரோஜா மஜா உண்டாத. Rabbit, stop.